ಆಕೃತಿ ಪರ್ಯಂತಾಯಿತಿ ರಾಜ ಸರಸ್ವತಿ ತಸ್ಮೈ ವೇದಾಂತ ಗುರವೇ ಭೂಯೋ ಭೂಯೋ ನಮೋ ನಮಃ. ವಿಶುದ್ಧ ವಿಜ್ಞಾನ ಘನ ಸ್ವರೂಪಂ ವಿಜ್ಞಾನ ವಿಶ್ರಾಣನ ಬದ್ಧ ದೀಕ್ಷಂ ದಯಾನಿಧಿಂ ದೇಹ ಭೃತಾಂ ಶರಣ್ಯಂ ದೇವಂ ಹಯಗ್ರೀವಮಹಂ ಪ್ರಪದ್ಯೇ. ವಿಶ್ವಂಭರಾಮತಿತರಾಮಪಿ ಭಾಸಯಂತೌ ವಿನ್ಯಾಸತೋ ವಿವಿಧ ಸಜ್ಜನತಾನುಭಾವ್ಯೌ ವಿಸ್ತಾರ ಸಂಸ್ಕೃತಿ ಮಹಾರ್ನವ ಕರ್ಣಧಾರೌ ವೇದಾಂತ ಸೂರಿ ಚರಣೌ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ. ಸ್ವಾದಯನ್ನಿಹ ಸರ್ವೇಷಾಂ ತ್ರಯ್ಯಂತಾರ್ಥಂ ಸುದುರ್ಗ್ರಹಂ ಸ್ತೋತ್ರಯಾಮಾಸ ಯೋಗೀಂದ್ರಃ ತಂ ವಂದೇ ಯಾಮುನಾಹ್ವಯಂ. ಯತ್ಪದಂಭೂರುಹಧ್ಯಾನ ವಿದ್ವಸ್ತಾಶೇಷಕಲ್ಮಷಃ ವಸ್ತುತಾಮುಪಯಾತೋಹಂ ಯಾಮುನೇಯಂ ನಮಾಮಿತಂ. ನಮೋ ನಮೋ ಯಾಮುನಾಯ ಯಾಮುನಾಯ ನಮೋ ನಮಃ. ನಮೋ ನಮೋ ಯಾಮುನಾಯ ಯಾಮುನಾಯ ನಮೋ ನಮಃ. போன வாரத்தில் அடைய நாளே உபன்யாசம் பண்ண முடியாத போயிட்டது. அதற்கு உங்களிடத்திலே முதலில் க்ஷமாயாச்சனை பண்ணிக் கொள்கிறேன். ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வேண்டியிருக்கின்றது. போன புதன்கிழமை அடியனுடைய திருத்தகப்பனாருடைய 90வது திருநட்சத்திரம். அடியனுக்கு திருத்தகப்பனார் மட்டுமல்ல, பித்ரே பிரம்ம உபதேஷ்டமே குறைவே தெய்வதாயிச்ச என்று சொல்லும்படியாக ஆச்சாரியனாகவும் பிரம்மோபதேசம் செய்தவராகவும் வேதாத்தியனத்தை கற்பித்தவராகவும் எல்லா விதமாகவும் திகழ்பவர். ஆகையால் அவரை பற்றி நாம் ஏதேனும் அடியன் கூறினேன ஆனால் அது ஒரு சிஷ்யனுக்கு செய்ய வேண்டிய செயல் என்றுதான் சொல்ல வேண்டும். அவர்கள் உண்மையில் சொல்ல போனது என்றால் வேத புருஷன் என்றே சொல்ல வேண்டும். வேதாத்தியனம் பண்ண வேண்டியது, அது வேதத்தாம் கற்றறிந்ததை எல்லோருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டியது. இப்படி இதுவே புருஷார்த்தமாக செய்து கொண்டிருந்தவர். வேதம் மட்டுமல்ல, சாஸ்திரங்களும், அதிலும் வேதாந்த சாஸ்திரங்களை இந்த 90வது திருநட்சத்திரத்திலும் காலக்ஷேபம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இந்த நிலையிலையும் ஆச்சாரியர்களாக இருப்பவர்களுக்கு ஞானம், வைராக்கியம், அனுஷ்டானம் இவையெல்லாம் முக்கியம். அதில் அனுஷ்டானம் என்பது முக்கியமானது, பிரதானமானது. அடுத்தது ஞானம், அடுத்தது வைராக்கியம் என்று சொல்லக்கூடியது. இப்படி இவை எல்லாமே ஒருங்கே கூடியிருக்கக்கூடிய இடம் என்று கேட்டால் அது ஆச்சாரியர்கள் தான். அந்த ஆச்சாரியர்களில் ஆச்சாரியோத்தமராக இன்றும் எழுந்துள்ளிருக்கின்ற இன்றைய தினமும் நிச்சயம் அவகாக ஸ்நானம் குளத்திற்கு சென்று அவகாக ஸ்நானம் செய்து கொண்டு இந்த தனு மாசத்துல நாம் யோஜனை பண்ணிட்டு இருப்போம் என்ன முடியுமோ முடியாதோ என்று. அவர் போய் மாலை எழுந்து 4 மணிக்கெல்லாம் எழுந்து தீர்த்தாமடி அவர் காரியத்தை பார்த்துட்டு அது வந்து பெருமாள் திருவாராசனம் பண்ணணும். அந்த பகவத் கைங்கரியமே புருஷார்த்தம் என்று அந்த பகவத் கைங்கரியத்துல ஒரு ஓற்றத்தோடு ஈடுபட்டு அவர் செய்து கொண்டிருப்பவர் இன்றைய தினத்திலும். ஆகையால அப்படிப்பட்ட மகான்களை புண்ணியப்படுத்தவும் மனசாத்தியாயே என்று சொல்கிற ரீதியிலே நாம் ஏதான பேசக்கூடாதவாழோட பேசினோமானால் அதற்கு பிராயஷ்சித்தமாக சொல்லப்படுவது என்னன்னா சம்பாஷ்ய புண்ணியகிருத்தவும் மனசாத்தியாயே. இப்படிப்பட்ட புண்ணியகிருத்தாக இருக்கின்ற மகான்களை மனசாலே நினைத்தோமானாலே போருமா, அந்த பாபங்கள்லாம் போயிடும் என்று சொல்லுகின்றனர். அப்படி பாதஸ்மரணீயராக எழுந்தருளி இருக்கின்ற சுவாமியை பற்றி ஓரிரு வார்த்தை முதலில் சொல்லிவிட்டு அவரை நினைத்தோமானாலே நமது பாபங்கள் எல்லாம் போயிடும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு ஏற்பட்ட மகானின் அனுகிரகம் இந்த இதுல இருக்கிறவா எல்லாருக்கும் யார் யாரெல்லாம் இருந்திருக்காளோ அவா எல்லாருக்கும் கிடைக்கணும் என்கிற பிரார்த்தனையும் முன்னிட்டுக் கொண்டு அடுத்ததாக இன்றைய உபன்யாசத்தை ஆரம்பிக்கின்றேன். அச்சிந்த்ய திவ்யாத்புத நித்ய யௌவன ஸ்வபாவ லாவண்யமயாமிருதோததிம் ஸ்ரீயஸ்ரீயம் பக்தஜனைக ஜீவிதம் சமர்த்தமாபத்சகம் அர்த்திகல்பகம். இது 45வது ஸ்லோகம். இது எம்பெருமானுடைய அனுபவம். பகவத் அனுபவத்தை இவ்வளவு அவ்வளவு என்று சொல்ல முடியாது. எத்தனை நாள் கேட்டிருந்தாலும் கேட்டுட்டே இருந்திருக்கலாம். 12 ஸ்லோகமாக எம்பெருமானுடைய ஒரு சௌந்தரியம் அழகையும் எம்பெருமானுடைய திவ்ய அவயவங்களுடைய அழகையும் எம்பெருமானோடு சேர்ந்திருக்கின்ற பெரிய பிராட்டியார் சேஷன் அனந்த கருடன் விஸ்வக்சேனன் என்று சொல்லக்கூடிய நித்தியசூரி வர்க்கங்களையும் இதுகால் வரை அனுபவித்தோம். எவ்வளவு ஸ்லோகம் இருந்தாலும் போராது, இவ்வளவுதானோ என்று நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு அடுத்தது அனுபவிக்க வேண்டி இருக்கிறதுனால இதுல ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு லெவல்ல நமக்கு நிறுத்திட்டு போறார். இப்ப இதுக்கு முன் ஸ்லோகத்துல சொன்னார், கணானுவ க்ஷிப்த பராதிகாலையா பிரஹரஷயந்தம் மகிஷீம் மகாபுஜம் என்பதாக. கணானுவட்சித்த பராதிகாலையான அந்த பெருமாளை சேவிச்சிருந்தோம்னாக்க ஒரு எத்தனையோ நாள் சேவித்தோம்னாலும் கூட ஒரே ஒரு க்ஷணம் தான் சேவிக்கிற மாதிரி இருந்துருக்கு. இதுதான் ஒரு சுவாரஸ்யம். ஒரு க்ஷணம் சேவிச்சாலும் எத்தனையோ நாள் சேவிச்ச மாதிரி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துறேன். எத்தனையோ நாள் சேவிச்சாலும் ஒரு க்ஷணம் தான் சேவிச்ச மாதிரி ஏற்பாடுவேன் எண்ணத்தை ஏற்பாடுவோம். இது எம்பெருமானுக்கு ஏற்பட்ட ஒரு தனி குணம். ஜெயங்கட மலைக்கு போகிறோம், எங்க போய் அந்த எம்பெருமான சேவிக்கணும், இதை சேவிக்கணும் சேவிக்கணும்னு எத்தனையோ நாளா பிரயத்னப்பட்டு எவ்வளோ நாழிக்கோல நின்று எவ்வளோ போனா கூட அந்த பெருமான சேவிக்கிறது ஒரு க்ஷணம் சேவிக்கிறோம். அந்த ஒரு ஜோதிஷ் ஜோதிஷான் ஜோதிஷ் பரஞ்சோதிஷ் என்று சொல்லக்கூடியதாக எழுந்தருள் இருக்கின்ற அந்த எம்பெருமான ஒரே ஒரு க்ஷணம் சேவிக்கிறோம். எத்தனை செகண்ட் சேவிக்கிறோம்னு எனக்கே சொல்லத்தில்ல, நிமிஷத்துல சொல்ல முடியல, செகண்ட்ல தான் சொல்லணும் போல இருக்கு. அப்படி சேவிச்சா கூட அது இங்க ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் இந்த பேட்டரி ரீசார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி இழந்த சக்தி எல்லாம் மறுபடியும் நமக்கு ஏற்றிக்கிறோம் ஒரே ஒரு க்ஷணத்துல. அந்த அனுகிரகம் பெருமாளுடைய அனுகிரகம் சம்பூர்ணமா நமக்கு கிடைச்சிடுறது. அத்தை நினைச்சு நினைச்சு நினைச்சு அதுவே போறோம்னு சொல்லி இது எத்தனையோ நாளைக்கு இருக்கக்கூடியதாக இருந்துருக்கு இந்த திருவேங்கடவுடைய சேவை. அப்ப ஏற்பட்டதாக இருந்திருக்கு. இது ஒரு க்ஷண காலத்துல எத்தனையோ காலத்துல செய்ய வேண்டியதையும் செய்யறார். எத்தனையோ காலம் சேவிச்சாலும் கூட மணிக்கணக்கில் நின்று பெருமான சேவிக்கிறோம், ரங்கநாதன் சேவிக்கணும். என்ன ஆச்சரியமான சேவை பார்க்கணும், பகல்பத்திலையும் ராப்பத்திலையும் ரங்கநாதன் எழுந்தருளுற சேவையை பார்க்கணும். அது எனக்கு பகல்பத்துல ஒரு நாள் போய் சேவிக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. பெரிய பெருமாள் முத்தங்கி சாத்தி கொண்டிருந்தார், ஆச்சரியமான சேவை பெரிய பெருமாள் சேவை. அது பெரிய பெருமாள் சேவையை பொறுத்த வரைக்கும் திருவேங்கடமுடையான் சேவை மாதிரிதான் சொல்லணும். என்ன ஒரு க்ஷணம் தான் அங்க நிக்க விடுறா, அதுக்கப்புறமா சேவிக்க முடியல. ஆனா இருந்தாலும் ஏதோ நடிகனுடைய பாக்கியத்தை கொஞ்சம் இருந்து சேவிக்க முடியாத பாக்கியம் அன்னைக்கு கிடைச்சது. அப்போ பார்த்தோம்னாக்க அந்த பெரிய பெருமாளுடைய சேவை ஆச்சரியமா பாதாம் போஜம் ரங்கநாசிங்கம் விலகதி சனை ரோர்த்தம் அபேதி நாபிம் வக்ஷஸ்யாஸ்தே வலதி புஜையோ மாமிகேயம் வாசனாம் மௌலிபந்த் என்று சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற சுவாமி தேசிகன் அனுபவித்த மாதிரி அத்தியாச்சரியமான திருமேனியில அந்த முத்தங்கியை சாத்தி கொண்டு எழுந்தொள்ளி இருக்கிறதே அதற்கு சேவிப்பதற்கு காண கண்ணாயிரம் வேண்டும். அப்படி என்னண்டா அர்ஜுன மண்டபத்திலிருந்து பெருமாள் ஏழ்ற ரங்கநாதன் அது அது அதுக்குமே இல்ல. அப்படியே அத்தனை திருவாகரங்களையும் சமர்ப்பிச்சுண்டு உத்தவர்ல ரங்கநாதர் உத்தவ திருவாபரணங்கள்லாம் சமர்ப்பிச்சுக்கிறது விசேஷ தினத்துல தான், மிச்சபடி எல்லாம் சமர்ப்பிச்சுக்கவே மாட்டேன். இவ்வளவு அனர்கமான திருவாபரணங்கள், அந்த திருவாபரணங்களை சமர்ப்பிச்சுட்டு அந்த பரிஜனங்களோட பெருமாள் எழுந்தருள்வது இருக்கு, அதுக்கு நிகர் இதுதான், வேற எதுவுமே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சேவை இந்த சேவை. அவர் எத்தனை மணி காலம் ஏழு எடுத்துலயுமா, சாயங்காலம் 6 மணிலேருந்து 9 மணி 9:30 மணி 3 மணி 3:30 மணி காலம் அங்க பக்கத்துல இருக்கிற மண்டபத்துல இருந்து உள்ள ஏழுறதுக்கு அவ்வளவு நாள் யாருக்கு, அவ்வளவு நாய் நின்று சேவிச்சோமானா கூட, அந்த பெருமாளை சேவிச்சோமானா கூட, இது அப்பெல்லாம் நம்ம கால் வலி தெரியறது இல்ல, இது தெரியறது இல்ல, சிரமம் சரீரத்துல சிரமம் தெரியறது இல்ல, எதுவுமே தெரியறது இல்ல. இது அந்த 3 மணி காலமா ஆயிடுத்து அப்படின்ற மாதிரி 3 மணியும் 3 கணம் மாதிரி ஆயிடுறது, அப்படிப்பட்டதான ஒரு இது. ஆகையால அப்பேற்பட்ட ஆச்சரியமான பெருமாள் சௌந்தரியத்தோடைய எம்பெருமான் பிரகர்ஷயந்தம் மகிழீபும் மகிழியும் மகாபஜம்னு அந்த பெருமாளுடைய திருக்கைகள் பிராட்டிமார்களை சந்தோஷப்படுத்தும்படியாக இருந்து கொண்டிருக்கின்றன என்றெல்லாம் போன ஸ்லோகத்திலே சுவாமி ஆள வந்தார், அருளி செய்தார். அடுத்து இந்த ஸ்லோகத்திலே ஆரம்பத்திலே சொல்லப்பட்ட யௌவனம், அந்த யௌவனத்தையும் எல்லோருடைய மனசையும் ஆகர்ஷிக்கக்கூடியதாக இருந்திருக்கிற சமுதாய சோபையையும் எம்பெருமானை அணுக வேணும் என்றால் அந்த ஆசிரியத்துவத்துக்கு, அந்த பெருமாளை ஆசிரியிப்பதற்கு ஏற்றதான எம்பெருமானுடைய குணங்கள், அந்த குணங்கள் அதே மாதிரி ஒரு வஸ்து போக்கியமாக அனுபவிக்க வேண்டும் என்றால் அந்த போக்கியத்துவத்துக்கு ஏற்றதான குணங்கள், இப்படிப்பட்ட இது எல்லாவற்றையும் இந்த ஸ்லோகத்தினாலே சேர்த்து அனுபவிக்கின்றார். அச்சிந்திய திவ்யாத்புத நித்ய யௌவன ஸ்வபாவ லாவண்யமயாமிருதோததிம் அச்சிந்தியமாக இருக்கின்றது என்று சொல்லுகின்றார். அச்சிந்தியம் என்றால் அதற்கு என்ன அர்த்தம், எண்ணி பார்க்க முடியாததுன்னு அர்த்தம். இது எண்ணி பார்க்க முடியாதது அப்படின்னா எந்த இமேஜினேஷன்லயும் அடங்காதான் வராதான். நான் இங்க இருக்கேன், நான் என்னைக்குமே அமெரிக்கா வந்தது இல்ல, அப்படி இருந்துருக்கச்சு அமெரிக்கா எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா போயிட்டு வரவா சொல்றா, அங்க -7 டிகிரி டெம்பரேச்சர் குளிர் இருக்கும், 7 டிகிரி 8 டிகிரி குளிர் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ற. அப்ப நான் நினைச்சு பாத்துக்கிறேன், இந்த மாசத்துல மார்கழி மாசத்துல இருக்கிற குளிர், தை மாசத்துல இருக்கிற குளிர் மாதிரி ஒரு 100 பங்கு நம்ம பக்கத்துல இருக்கிற குளிர் மாதிரி ஒரு 50 பங்கு இருக்கலாம், 100 பங்கு இருக்கலாம், இவ்வளவு குளிர் இருக்கும் அப்படின்னு அந்த குளிரை பத்தி நினைச்சு பாத்துக்கிறேன். ஒரு பெரிய பெரிய அங்க இருக்கிற மாளிகைகளை பத்தி சொல்றேன், இது அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்னு சொன்ன. நம்ம எனக்கு தெரிஞ்ச மாளிகையா இங்க இருக்கிற ஏதோ ஒரு மாளிகையை நினைச்சிட்டு இதை காட்டல இன்னும் விசாலமா இருக்கும், இன்னும் பெருசா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவை எல்லாமே என்னுடைய இமேஜினேஷனுக்குள்ளேயே வரக்கூடியதாக இருந்திருக்கு. ஆனா பெருமாள் அதே மாதிரி ஒருத்தர் சொல்றா இவ இப்படி அழகா இருப்பா அப்படின்னு சொன்னாக்க, சரி இவளை காட்டலாம் வாழ்னா எனக்கு நான் அழகுன்னு யார நினைச்சிட்டு இருக்கணும், அவரை காட்டலாம் அவ இன்னும் அழகா இருப்பா அப்படின்லாம் தான் எனக்கு தோணும். ஆனா பெருமாளை பத்தி நினைக்கணும் அப்படின்னு சொன்னா பெருமானுடைய குணங்களையோ திவ்யாத்மஸ்வரூபத்தையோ திவ்யமங்கள விக்கிரகத்தையோ இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நாம நினைக்க முடியுமா அப்படின்னு கேட்டா நினைச்சே பார்க்க முடியாத ஒரு, எப்படி நாம நினைச்சாலும் அது எம்பெருமானுடைய விஷயத்துல ஒரு ஓரத்துல தான் இருந்துட்டு இருக்குமே தவிர முழுஷா இருந்த. ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ரா ஆப்ய மனசாச ஆனந்தம் பிரம்மணோ வித்வானு என்பதாக உபனிஷத் சொல்லுகின்றது. எதோ வாச்சோ நிவர்த்தந்தே, இதற்கு அப்புறமா இந்த பிரம்மானந்த வாக்குனால சொல்லி முடியாது, வாக்குக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக இருந்திருக்க என்று சொல்லுகின்றது. அப்பறைப்பட்ட நிலை அது. எம்பெருமானுடைய குணங்கள் மாத்திரமில்ல, எம்பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரகமும் தான் அப்படிப்பட்டது, அச்சிந்தியம் என்பதாக சொல்றார். சரி, நம்மால முடியாது, மார்கிகள்லாம் பாத்துக்கலாமா, நம்மளாம் சாதாரணமானவா, நமக்கு தெரியாததெல்லாம் மகர்ஷிகளுக்கு தெரியும், அவெல்லாம் பிரத்யக்ஷமாகவே எம்பெருமான அனுபவித்தவர்கள். அவ அனுபவித்தவளாக இருந்திருக்கிறவா, அவ சொன்னா தெரியுமா அப்படின்னு கேட்டா அதுவும் முடியாதோ. மரம் பரமயோகிபிகி அப்படி அபரிச்சேத்யம் அளவிட முடியாததாக இருந்திருக்கிறது. அப்பேற்பட்டவாளாலேயே முடியாததாக இருந்திருக்குனாக்க நம்மள மாதிரி இருக்கவாளால என்ன எப்படி சொல்ல முடியும், நம்மளால எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லணும். அது மாத்திரமல்ல, எந்த குதர்க்கங்களாலும் இவர் அப்படிலாம் இருக்கணும்னு ஒன்னு அவசியம் என்ன, நாலு கை இருந்தா நல்லா இருக்குமா, நாம ஒன்னா வச்சு பாப்போமே. நமக்கு நாலு கை இருக்கிறதா போத்தப்பான்னு பார்த்தா, பெருமாளுக்கு நான்கு திருக்கைகள் இருக்கின்றன என்று சொல்றோம். அந்த பெருமாள் திருத்தோளோட எழுந்துள்ள சேவை சாய்க்கிறது ஆச்சரியமாக இருந்திருக்குன்னு சொல்ற அந்த தோல் அழகில ஈடுபட்டு எம்பெருமானார், அந்த தேவ பெருமாளின் தோல் அழகில ஈடுபட்டு அவருடைய ஆராத்திய தேவதையாக தேவ பெருமாளை வைத்துக் கொண்டிருந்தார் என்பது சம்பிரதாயம். அதையே அவர் அமுதனார் சாதிக்கின்றார். காண்டகு தோழண்ணல் தென்னத்தையூரர் கழலினைக்கு பூண்டவன் வாழன், ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலமெல்லாம் மனமே ஏண்டு பல்யோ நிகழ்தோருழல்வோம். காண்டகு தோழண்ணல் தென்னத்தையூரர் கழலினைக்கு பூண்டவன் வாழன் என்று எம்பெருமானை சொல்லுகின்றார். காண்டகு தோழண்ணல் அந்த தோளை சேவிச்சு இந்த மனை சேவிச்சுட்டே இருந்திருக்கலாமா தேவ பெருமாளுடைய தோளுக்கு அப்பேற்பட்டது. இது தேவ பெருமாளுக்கு விசேஷம் சொல்றேன்னா ரங்கநாதனுக்கு குறைச்சிட்டேன்னு சொல்ல வேண்டாம், தேவநாதனுக்கு குறைச்சிட்டேன்னு சொல்ல வேண்டாம். அது ரங்கநாதனுக்கு சொல்லத்தே சுவாகத்தோதாரணேற்றம்னு சொல்ற பாவான்னு கூப்பிடுற மாதிரி இருந்திருக்கான் ரங்கநாதனுடைய திருக்கண்கள். தேவநாதன் சொல்லத்தே அனாமய வாக்கிய கர்ப்பைகி என்பதாக சொல்லுகின்ற நாம பார்த்த உடனே நம்மள பார்த்த உடனே தேவநாதன் சௌக்கியமானு கேட்கிறாராம் கண்ணாலேயே. அப்படிப்பட்ட கட்டாட்சத்தை உடையவராக தேவநாதன் எழுந்துள்ளிருக்கார் என்று சொல்ற பாவா யாருக்கும் நான் கொடை சொல்லல, ஆனா தேவபெருமாளுக்கு இருக்கிற விசேஷத்தை நான் சொல்லி சொல்றேன். இப்படி எம்பெருமானுடைய ஒவ்வொரு அவயவங்களுமே கூட நாம சொல்றோம் குதர்க்கம் பண்ணி இது இப்ப இது பெருமாளுக்கு இப்படி இருக்கு, நான்கு தோளாக இருந்திருக்கு, ஆச்சரியமா இருந்திருக்குன்னு நாம சொல்றோம். நாம நாலு தோல் வச்சுட்டு பாப்போமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா நன்னா இருக்காது. இது நன்னா இருக்காது பார்த்த உடனே இதே மாதிரிதான் அவருக்கும் இருக்கும்னு குதர்க்கம் பண்ணி சாதிக்க முடியாததான ஒரு திருமேனியனுடைய விசேஷம் என்பதை சொல்லுகின்றார். ஆகையால எந்த காரணத்தினாலையும் எப்படியும் நம்மளுடைய எண்ணங்களுக்கெல்லாம் உட்பட்டதாக இருக்காது, எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடிய திவ்யமங்கல விக்கிரகத்தை உடையவர் எம்பெருமான். எம்பெருமானுடைய குணங்களும் அசிந்தியமாக இருந்திருக்கிற ஒவ்வொரு குணங்களுமே அசிந்தியமாக இருக்கும் என்பதாக சொல்லுகின்றார். அச்சிந்தியம் அடுத்தது திவ்யம். எம்பெருமானுடைய திருமேனி எப்பேற்பட்டது என்று கேட்டால் அபராகிருதமான திருமேனி. அதான் சொல்லுகின்ற பகவத்கீதையில அவதார ரகசியம் என்கிற ஒரு பிரகரணத்திலே சாதிக்கின்றார். அர்ஜுனன் கேட்கின்றான், அகம் அனுரபவம், நான் மனுவாக இருந்தேன், கட்சிவானாக இருந்தேன் என்றெல்லாம் சொல்லுகின்ற பரமங்குக்கியம். நான் ஏற்கனவே ஒரு சமயத்திலே இந்த உபதேசம் பண்ண ஒரு முக்கியமான ரகசியமான ஒரு விஷயத்தை நான் இப்பொழுது சொல்லுகின்றேன் என்று சொல்றார் கிருஷ்ணன் சொல்லுகின்றார். அப்ப பாக்கிறார் வேற இறங்க பாக்கிறார் அந்த மனுவனுடைய காலம், விவஸ்வானுடைய காலம், இது காலம் எப்பவோ. இங்க கிருஷ்ணனுடைய காலமும் பார்த்தோம்னா தன்னுக்கு தோல் தீண்டியாக அர்ஜுனனுடைய சமகாலத்துல இருந்திருக்கு. இப்படி சமகாலத்துல இருந்திருக்கிற கிருஷ்ணனுக்கு கிருஷ்ணன் என்னைக்கோ நடந்ததா, என்னைக்கோ இருந்தவாளுடைய காலத்துல அவளுக்கு உபதேசம் பண்ணத்த நான் இப்ப உனக்கு உபதேசம் பண்ணேன்னு சொல்றது இருக்க, இது அர்ஜுனனுக்கு ஏற்புடையதாக இல்ல. அதுல ஒரு சந்தேகம், எத்தையோ சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சிருந்து அது சரின்னு சொல்லாமல் இப்படி ஏற இறங்கி பாக்கிறான். நான் அது பார்த்த உடனே பெருமாளுக்கா புரியாது அவனுடைய எண்ணம் என்னன்றது. அதான் சொல்ற அங்கதான் அவதார ரகசியத்தை சொல்ற, உனக்கு பகூனிமே வெதிதானி ஜென்ம என்பதாக சொல்லுகின்றார். உனக்கு எனக்கு எத்தனையோ ஜென்மங்கள், ஜென்மங்கள்ன்றது பெருமாளுக்கு வந்து கர்மகிருத்தமான ஜென்மம் இல்ல, அவர் எப்பப்பெல்லாம் நினைச்சாரோ அப்பெல்லாம் எடுத்துண்ட பிறவி அவதாரம் என்று சொல்லுகின்றோம். நான் எத்தனையோ அவதாரம் எடுத்திருக்கேன், உனக்கும் நீயும் எத்தனையோ ஜென்மா எடுத்துருக்க. பொய் நின்னாலும் பொல்லா ஒழுக்கு ஒழுக்கொடுப்போம், உயிரளிப்பான் என்னென்னு யோனியமாய் பிறந்த இமையோர் தலைவா என்று நம்மாழ்வார் மங்களாசாசனம் செய்கின்றார். அப்படிப்பட்டது நமக்கும் பெருமாள் எத்தனையோ அவதாரங்களை எடுத்தார், நாமும் எத்தனையோ ஜென்மாக்களை எடுத்தோம். இத்தனை ஜென்மாக்களையும் வரைச்சே பெருமாளால் லிஸ்ட் போட்டு சொல்ல முடியும் தான் எத்தனை அவதாரம் எடுத்தார் என்பதை நம்மளால சொல்ல முடியாது. யாருக்கு இதுக்கு முன் ஜென்மால யாரு இருந்த பிறந்தோம், அதுக்கு முன்ன யாருக்கு இருந்தோம், யார் நமக்கு அப்பா, நம்ம மனுஷனா இருந்தோமோ இல்ல பசுவாக இருந்தமோ பட்சியாக இருந்தமோ புழுவா இருந்தமோ பூச்சியா இருந்தமோ தேவதையாதான் இருந்தமோ எப்படி இருந்தமோ நமக்கு தெரியாது. ஆனா பெருமாளுக்கு தெரியும், அவர் எத்தனை அவதாரம் எடுத்தாரோ அத்தனையும் அவருக்கு தெரியும். அப்படிப்பட்டது அந்த அவதார ரகசியத்துல சொல்லும் பொழுது அந்த எம்பெருமான் அவதார தசையில கண்ணனாக ராமனாக வராகமூர்த்தியாக நரசிம்மனாக இப்படியெல்லாம் பல அவதாரங்கள் எடுக்கும் பொழுது அவதார மூர்த்தியாக எழுந்தருள் இருக்கின்ற அவதார திசையிலே எழுந்தருள் இருக்கின்ற எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகமும் நமது சரீரம் போலே மாம்சம் மேதம் அஸ்தி என்று சொல்லக்கூடிய இவைகளாலே ஆன உடம்போ என்று கேட்டால் கிடையவே கிடையாது. பிராகிருதமான ஸ்தலத்திலே அவதாரம் பண்ணாலும் கூட அவருடைய திருமேனி அப்ராகிருதம்தான் என்பதை சொல்லுகின்றார். அங்கு அதுதான் திவ்யம் என்று சொல்லப்படுகிறது. இங்கு பெருமாளை நாம் பிரதிஷ்ட பண்ணுவதற்கு முன்பு அதை ஒரு விக்கிரகமாகவோ லோகமாகவோ விக்கிரகமாகவோ என்று பார்க்கலாம். அது ஆகம பிரகாரம் பெருமாளை பிரதிஷ்ட பண்ண பிற்பாடு அதுல லோகத்துவ புத்தி எவன் பண்ணுகிறானோ அது ஒரு லோகம்தான், அது ஒரு கல்லுதான் அப்படின்ற எண்ணம் யாருக்கு வருகின்றதோ அவன் நரகத்தை அடைகின்றான் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதே மாதிரியாக எம்பெருமானுடைய திருமேனி, இது இங்க அவதார திசையில இருக்கிற திருமேனியே அப்ராகிருதமான திருமேனி என்று நாம் சொல்லுகின்றோம். அந்த சீவைகுண்டத்தில் எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானுடைய திருமேனி அப்ராகிருதம் என்பதை சொல்லவும் வேண்டுமா என்று சொல்லுகின்றோம். கத்தியத்துல பார்த்தோம்னாக்க அங்கங்க திவ்ய திவ்ய திவ்ய திவ்யன்னு சொல்ல சாய்கிறார். எம்பெருமானுடைய ஆபரணங்கள், ஆபரணங்கள் திவ்யாபரணங்கள். திவ்யாபரணங்கள்னா பிராகிருதமான ஆபரணங்கள் கிடையாதுன்னு அர்த்தம், அப்ராகிருதமான ஆபரணங்கள். அங்கு இருந்திருக்கிற கோலம், நதி, புஷ்பம், வாப்பி, தட்டாக்கம், கூப்பம் எல்லாமே திவ்யமானது அப்படின்னு சொல்லி சொல்றார். எல்லாமே அப்ராகிருதமானதுன்னார். இவையெல்லாமே அப்ராகிருதமாக இருக்கும் பொழுது எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகம் ஏன் அப்ராகிருதமாக இருக்கக்கூடாது? அது எப்பவுமே அப்ராகிருதமானதுதான். அங்க மாத்திரமில்ல, எங்க எந்த நிலையிலும் எம்பெருமானுடைய திருமேனி அப்ராகிருதம்தான் என்பதை தெரியப்படுத்துவதற்காக திவ்யம் என்கிற சப்தத்தை இங்கு சொல்லி இருக்கின்றார். அச்சிந்திய திவ்ய அத்தம், அடுத்தது அத்தமானது. இது அத்தம் சப்தம் என்ன அப்படின்னா அத்தம்னாக்க சதானுபூதத்துவேபி அதிருஷ்டபூர்வவது ஆச்சரியாவகத்துவம் என்பதாக ஆச்சரியாவகம். எப்பவுமே சேவிச்சுண்டே இருந்தா கூட அதில் ஏற்கனவே பார்க்காதத பாக்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலை எதுக்கு உண்டோ அதுக்குதான் அதுதான் அத்தம் என்று சொல்லுகின்றோம். உபன்யாசம் கேட்டுருக்கோம், எத்தனையோ உபன்யாசம் கேட்டுருக்கோம். ஆனா சில பேருடைய உபன்யாசம் எவ்வளவு நாள் கேட்டாலும் எத்தனை வாட்டி கேட்டாலும் அதே விஷயத்தையே அவரே எத்தனையோ வாட்டி சொன்னா கூட இன்னைக்குதான் புதுசா கேட்கற மாதிரி கேட்கறது. அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு பிரசன்டேஷன், அது உபன்யாசத்தினுடைய ஒரு சிறப்பு. இது பெருமானை சேவிக்கிறோம், நித்தியம் சேவிக்கிறோம், அதே திவ்யாபரணம் தான், அதே எம்பெருமான் தான். இன்னைக்கு போனமானாக்க இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு போய் பெருமாளை சேவிக்க போனமானாக்க அது பெருமாள் ஏகாந்தத்துல இப்ப அபிஷேக மண்டபத்துல எழுந்துள்ள இருந்துட்டு இருக்க தனுர்மாச ஆராதனம் நடந்து கொண்டிருக்கும். அந்த தேவ பெருமாளை நாம சேவிச்சோம்னாக்க ஆச்சரியமா சேவை சாய்க்க போறேன், கபாய் சாய்க்கணும் சாத்திண்டு குல்லா போட்டுண்டு பனிக்காலத்துக்கு உண்டானதாக இப்படி ஆபரணங்கள் திருவாபரணங்கள் திட்டமான திருவாபரணங்கள் இதெல்லாம் சாத்திண்டு மாலை சாத்திண்டு அதுல இருந்து கபாயில அண்ணன்னைய பாசுரத்துக்கு உண்டான போயிருக்கும். இன்னைக்கு கறவைகள் பின் சென்று என்று அந்த பாசுரத்தினுடைய இதை எழுதி இப்படி எல்லாம் பெருமாள் சேவை சாய்க்க போறேன். எத்தனையோ வாட்டி சேவிச்சிருக்கோம், நேற்று சேவிச்சோம், முந்தா நேற்று சேவிச்சோம், அதுக்கு முன்ன சேவிச்சோம், வருஷ வருஷ கணக்கெல்லாம் சேவிச்சுட்டு இருக்கோம். இப்படி சேவிச்சா கூட இன்னைக்குதான் புதுசா சேவிக்கிற மாதிரி தோணும்படியாக இருந்துருக்கு. அதிர்ஷ்டபூர்வது ஆச்சரியாவகம், ஏற்கனவே பார்க்காதத இப்ப புதுசா பார்க்காத மாதிரி ஒரு ஆச்சரியத்தை நமக்கு உண்டு பண்ணக்கூடியதாக இருந்துருக்கிறது. அழ்வான் சாதிக்கின்ற அத்தம் மகதசீம பூமகம் கிஞ்சிதஸ்தி கிள வஸ்து நிஸ்தூலம் அத்தம் மகதசீம பூமகம் அத்தம் எத்தனை வாட்டி சேவிச்சாலும் அப்பொழுது இக்கப்பொழுது ஆறாவதாக அப்படியே தெவிட்டாத இன்பத்தை கொடுக்கக்கூடியதாக புதுசா சேவிக்கிற மாதிரியாக இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆச்சரியமான சக்தியுடைய திவ்ய மங்கள விக்கிரகம் என்பதாக சொல்லுகின்ற. அது மாத்திரமல்ல அத்தம் மகதசீம பூமகம் கிஞ்சிதஸ்தி கிள வஸ்து நிஸ்தூலம் அசீம பூமகம் அதற்கு இவ்வளவுன்னு ஒன்னும் சொல்ல முடியாதபடியாக இருந்திருக்கிறான். அது என்ன ஆச்சரியம் அப்படின்னா பெருமாளுக்கு சொல்லச்சு இது இப்ப நாம தான் சொன்ன அசிந்தியம் என்றெல்லாம் சொல்றவன் அந்த மாதிரியாக எல்லையில்லாததாக இருக்கக்கூடியதாக இருந்திருக்கிறவர் அப்பேற்பட்ட எம்பெருமான் என்று சொல்லுகின்ற. அது கிஞ்சிதஸ்திகள வஸ்து நிஸ்தூலம் அவருக்கு சமமாக நிறையதானா இருக்குமா அப்படின்னு கேட்டா வேற எதுவுமே இருக்காதுதான். அதாவது ஆச்சரியகரமாகவும் அளவிட முடியாததான சுரூபத்தை உடையவராகவும் எல்லையில்லாத வைபவத்தை உடையவராகவும் இருக்கிறதுனாலேயே இப்படிப்பட்டதாக இருப்பதனாலேயே நிஸ்தூலம் அவருக்கு சமம் இல்லாமல் வேற ஒன்று இல்லாமல் இருக்கின்றது ஒரு வஸ்து இருக்கின்றது. அந்த வஸ்து எது தெரியுமா அப்படின்னு கேட்டா அந்த வஸ்து தான் அந்த பரபிரம்மம்னு சொல்றோமே வேதங்கள்லாம் சொல்லப்படுகிறது அந்த பரபிரம்மம் தான் இங்கு சொல்லக்கூடிய கரிகிரி என்று சொல்லக்கூடிய மலையில் ஹஸ்தி மலையிலே இதோ வாஸ்தவமாகவே காணப்படுகிறது என்று கூறத்தாழ்வான் வரதராஜ ஸ்தவத்திலே சாதிக்கின்றார். அத்தம் மகதசீம பூமகம் கிஞ்சிதஸ்தி கிள வஸ்து நிஸ்தூலம் இத்யகோஷி எதிதம் ததக்ரத தத்யமேவ கரிதாம் நிதிருஷ்யதே. இது சுவாரஸ்யம் ஆழ்வானுடைய சீசோக்கியனுடைய சுவாரஸ்யத்தை பார்க்கணும். இத்யகோஷி எதிதம் பரமாத்மா எப்படி இருப்பேர்னா அத்தமாக இருந்திருப்பார், அசீம பூமக்கும் மகத்தை அளவிட முடியாத எல்லையற்றவராக இருந்திருப்பார், அவருக்கு ஒப்பார் மிக்கார் இல்லாதவராக இருந்துள்ள இருப்பார் என்று சொல்றார். இப்படி எல்லாம் சொன்ன உடனே சரி இது எப்படி இருப்பார் நாம நினைச்சு பார்த்துட்டு இருக்கோம். நீ ரொம்ப தூரம் எல்லாம் போவானா இங்கதோ இங்க பக்கத்துல எழுந்துள்ள இருக்காரு, நம்ம பக்கத்துல நமக்காக எழுந்துள்ள இருக்க தேவப்பெருமாள போய் சேவிச்சுமானா போறோம், அந்த கரிகிரி மேல எழுந்துள்ள இருக்க தேவப்பெருமாள சேவிச்சுமானாக்கா இதுவேதான் ஸ்ருதியில சொல்லிருக்க பிரகாரம் தான் இவர் எழுதியிருக்கார், அற்புதமாக எழுந்திருந்திருக்கார், மகத்தாகவும் அசீம பூமக்கம் இவர் எல்லையற்றவராகவும் இதனாலேயே அவருடைய வைபவத்தை எல்லையற்ற வைபவத்தை உடையவராக இருந்திருக்க இவ்வளவு அவ்வளவு என்று சொல்ல முடியாது அளவுக்கு இருக்கின்ற வைபவத்தை உடையவர் அப்பேற்பட்ட எம்பெருமான் ஹஸ்திசாமனை நமக்கு பிரத்யட்சத்துல சேவை சாய்க்கிறார் என்று சொல்லுகின்றார். இசிவை குண்டத்தில் எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமானும் இப்படிப்பட்டவர் தான். அச்சிந்திய திவ்யாத்புத நித்திய யௌவனஸ்வபாவம் நித்யம் இது ஏதோ ஒரு க்ஷணத்துல கொஞ்ச காலம் இப்படி எல்லாம் சேவை சாய்க்கிறேன் மீதி ஆச்சுன்னா எல்லாரும் மாதிரி கழமாயிடுவார் இல்ல இதுவாயிடுவார் அப்படின்னு சொன்னா அப்படியா அப்படின்னா கிடையவே கிடையாது. இது நித்திய யோகம், நித்தியமாக இருக்கக்கூடியது, நித்தியம் எப்பொழுதுமே என்று சொல்லுகின்றார். நமக்குட யௌவனம் இருந்துருக்கு, அந்த யௌவனம் இருந்துருக்க அது நித்தியம் இல்ல, ஒரு காலம் ஆயிடுச்சுனாக்கா எவ்வளவுதான் நம்மளுடைய முதுமையை மறைத்தோமானாலும் கூட அவை எல்லாவற்றையும் மீறி காண்பிக்க கூடியது நம்மளுடைய மூப்பு, நம்மளுடைய சரீரம் காண்பிச்சிடும். இதுதான் நமக்கு இருக்கக்கூடியது. நாம என்ன முடியெல்லாம் வெளுத்து போயிடுறது, ஆகையால அந்த முடிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, அந்த வெளுத்த மயிரோட இருந்தா வயசானவனா காண்பிக்கும்னு சொன்னோம்னா, அதுக்காக அது தாடி மீசையிலேருந்து எல்லாத்துக்கும் மைய தடுவிட்டு இதுக்காக கரப்பா ஆக்கிக்கலாம். ஆனா கரப்பா ஆக்கிக்கலாமே தவிர அந்த முகம் இருக்க அது காண்பிச்சு கொடுத்துரும் கழுத்தனத்தை. ஆனா இது கால விசேஷத்துல யுவாவா நாம இருந்திருக்கோம். ஆனா பெருமாளை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே யுவாவாக இருந்திருக்கார் என்று சொல்லுகின்றார். நித்தியம், அந்த நித்தியமாகவே, அதாவது பெருமாளை பொறுத்த வரைக்கும் கௌமாரம் வார்த்தகம் அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு அளவிடக்கூடிய ஒரு கால வரையறைக்கு உட்பட்டதாக இல்லாமல் இருக்கக்கூடியதாக, எப்பொழுதுமே இருக்கக்கூடியதாக இருந்திருக்கிற யௌவனம் என்று சொல்லுகின்றார். யௌவனம், யௌவனம் என்பது என்ன என்று கேட்டால், பால்யாவஸ்தைக்கு அடுத்ததாக வரக்கூடியது இருக்க அதுதான். அது மிகவும் அழகானதாக இருந்திருக்கும். அப்பேற்பட்ட இது இப்படிப்பட்டதாக இருந்திருக்கிற, அதாவது எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டதாகவும் அப்ராகிருத்தமாகவும் எப்பொழுது சேவித்தாலும் அப்பொழுதுக்கப்பொழுது ஆத்மோதாகமாக தவிட்டாத இன்பம் பயப்பதாகவும் எப்பொழுதுமே இருக்கக்கூடிய நித்தியமாகவே இருக்கக்கூடிய யௌவனத்தையும் உடையதாக இருந்திருக்கிறதே அவருக்கு சுவாவமா. இதுதான் அவருக்கு லட்சணம். பெருமாள் எப்படி இருந்திருப்பார் அப்படின்னு, அச்சிந்தியனாக எழுந்தருள் இருந்திருப்பார், திவ்யமாக எழுந்தருள் இருந்திருப்பார், அற்புதமாக எழுந்தருள் இருந்திருப்பார், நித்திய யுவாவாக எழுந்தருள் இருப்பார் என்று சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற எம்பெருமான் ஒருவருக்கே உரித்தான தர்மங்கள், அப்படிப்பட்டவராக யார் இருந்திருக்காரோ அவர்தான் அச்சிந்திய திவ்யாத்புத நித்திய யௌவன ஸ்வபாவ லாவண்யமயாமிருதோததி. அதுவே ஸ்வபாவம். அந்த சுவாவமாகிறது அவர் எப்படிப்பட்டவர், அமிர்தோதத்திகி, அமிர்த கடல் மாதிரி இருந்திருக்காராம், பார்க்கடல் மாதிரியாக. அமிர்த கடல் நாமெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம், பார்க்கடலை பார்த்திருக்கோம். அதாவது சமுத்திர, சாதாரண சமுத்திரத்தை நாம உப்பு கடலை பார்க்கிறோம். ஆனா இது இதுக்கு அடுத்ததாக இருந்திருக்கிறது பார்க்கடலை சொல்லுகின்றார். இவர் யுவா நித்திய யௌவனம் என்று சொல்லுகின்றார். அந்த யௌவனம் அப்படின்னு சொல்லச்சேயே யுவாவாக இருந்திருக்கவர் அப்படின்னா பாக்கணும். எல்லாம் ஸ்ரீமத் ராமாயணத்தில் இருக்கிற விசேஷங்களை கொண்டு பார்க்கணும். ராமாயணத்துல சொல்லுகின்ற யுவா, அதாவது தருணோ ரூபசம்பன்னோ சுகுமாரோ மகாபலோ புண்டரீக விசாலாட்சோ சீர கிருஷ்ணா ஜினாம்பரோ என்று சொல்லப்பட்டுள்ளது. இது ராமர், அவ ராமரும் லட்சுமணரும் எப்படி இருக்கான்றத சூர்பனக வாயால சொல்ற வார்த்தை இது. இது சூர்பனகைய மாணவ அவருடைய ராமலட்சுமணர்களுடைய ஆச்சரியமான திவ்யமங்கள விக்கிரகத்தினுடைய உருவங்களிலே ஈடுபட்டு, அழகிலே ஈடுபட்டு சூர்பனகை மோகிச்சு போற அவள் ராமர லட்சுமணர்களை, ராமரை பிரார்த்திக்கிறா தனக்கு கணவனாக ஆக வேணும் என்று. அதெல்லாம் நடக்கல போட்டோம். ஆனா இவள் மானபங்கமாய் கரனிடத்துல போய் போற, கரதூஷ்ணிடத்துல தன்னுடைய தமையன்மாரான கரதூஷ்ணிடத்துல போகச்சு பயன்னு போய் அழறா. இவ்வாறு இதெல்லாம் பசங்கள், நாம பசங்களை சொல்ற மாதிரி சொல்றோம், உனக்கு என்ன வேணும்ன்றத அழுகிய நிறுத்திட்டு சொல்லு, நான் அப்புறமா கேக்குறேன் அப்படின்னு சொல்லி அதை பண்றேன் நானும் நாம கேக்குறோம் இல்லையோ. அதே மாதிரி கரன் கேக்குறான், நீ வெறுமை வந்து அழாத அழுதியான எனக்கு இதுவா இருக்கு, உனக்கு என்ன சமாச்சாரம், உனக்கு என்ன ஆச்சுன்றத சொல்லு, என்ன பண்ணணும்ன்றத சொல்லு அப்படின்னு கேக்குறான். அப்ப கேட்ட உடனே அவ சொல்ற, தத்தோர்பணகா வாக்கியம் சபாஷ்வமிதம் அப்ரவீதே தருணோ ரூபசம்பன்னோ சுகுமாரோ மகாபலோ புண்டரீக விசாலாட்சோ சீர கிருஷ்ணா ஜினாம்பரோ பலமூலாஜனோதாந்தோ தாபசோ பிரம்மச்சாரிணோ புத்ரோ தசரதாம் பிராதரோ ராமலட்சணோ கந்தர்வராஜ பிரதிமோ பார்த்திகவ்யம் பார்த்திவ வியஞ்சனான்விதோ தேவவா தானவா தானவா வேதோ நதற்கையை துமுத்தகே. இது சூர்பனகையனுடைய வார்த்தை. அவ யாரு என்னன்னு எனக்கு சொல்ல தெரியலப்பா அப்படின்னு சொன்னான். தருணோ ரூப சம்பன்னோ, அவ தருணோ ரூப சம்பன்னோ, ரொம்ப அழகானவர்களாக யுவாவாக இருந்திருக்கா என்று சொல்லுகின்றார். வாலிப வகையத்திலே இருந்திருக்கவர், அழகு நிறைந்தவர்கள், சுகுமாரமாக இருந்திருக்கவர், மகாபலசாலிகள், தாமரை போன்ற அகன்ற கண்களை உடையவர்களாக இருந்திருக்க, புண்டரீக விசாலாட்சோ சீரகிருஷ்ணாஜினாம்பரம், அவர்கள் எப்படி சீரகிருஷ்ணாஜினாம்பரம் மான் தோலையே உடையாக உடுத்திக் கொண்டு இருப்பவர்கள் என்றெல்லாம் அவர்களை பத்தி விசேஷமாக வர்ணிக்க ஆரம்பிக்கின்றார் சூர்பனகை. அப்படி சூர்பனகை எதிரியாக இருந்திருக்கிற அவள் வாயாலேயே சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற ஆச்சரியமான திவ்யமங்கல விக்கிரகத்தை உடையவர் அதை சொல்லுகின்றார். அச்சிந்திய திவ்யாத்புத நித்ய யௌவனஸ்வபாவ லாவண்யமய அமிர்தோததிம், லாவண்யமய அமிர்தோததிம். அந்த லாவண்யமயமாக இருந்திருக்கிறதுன்னு, அந்த லாவண்யம் சௌகுமாரியம் சுகுமாரம் என்று இது ரெண்டு இருந்துருக்கு. அந்த சௌகுமாரியம் அப்படின்னு சொல்றது இருக்க பிரத்யங்க சோபையை சொல்றது, லாவண்யம் என்பது சமுதாய சோபையை சொல்லுகின்றது, ஒட்டு மொத்தமா சேவிக்கிறது. இப்படி சமுதாய சோபையை சொல்றது லாவண்யமயா மிருதோதி அப்படின்னா, அந்த சமுத்திரத்தை பத்தி சொல்லச்சு அதுக்கு விசேஷமாக சொல்லுகின்ற, சமுத்திரம் ராகவோ ராஜா சரணங்கம் துமர்ஹதி கானிதா கானிதா சகரே நாயம் அப்ரமேயோ மகோததிஹி, அப்ரமேயோ மகோததிஹி. அளவிட முடியாததாக இருந்திருக்கிறது, இது அளவற்றதான இந்த பெருங்கடல், இது சனக்கராலே வெட்டு வைக்கப்பட்டது என்று சொல்லுகின்ற, அப்பேற்பட்டதாக இருந்திருக்கு, அளவிட முடியாததாக இருந்திருக்கு இவருடைய சமுதாய சோபை. அந்த சமுதாய சோபை தான் லாவண்யம். லாவண்யமய அமிர்தோததிம், அப்படிப்பட்ட இந்த லாவண்யத்தை சொல்லச்சே தேவபெருமாள் விஷயத்திலே பூரத்தாழ்வான் ஒரு ஸ்லோகத்துல சாதிக்கிற ஆச்சரியமாக இருந்திருக்கு. இது சௌந்தர்யாட்சா சரிதுருதி விஸ்தீரிய மத்தியாவருத்தா ஸ்தானால் பத்பாது விஷமகதிஜா வர்த்தகர்த்தாபனாபிஹி பிராப்ய பிராப்த பிரதிம ஜகனம் விஸ்திருதா ஹஸ்தினாதம் ஸ்ரோதோபேதம் பஜதி பவதா பாத தேசாபதேசாதி. இது லாவண்யம் சமுதாய சோபை, இது சௌந்தர்யம்ன்றது பிரத்யங்க சோபை. தூரேந்து பெருமாள் எழுற, அந்த பெருமாளை சேவிச்சுவோனாக்க இன்னைக்கு என்ன திருவாபரண சாத்தின் இருக்கு, திருக்கைகள்லாம் எப்படி இருந்திருக்கு, என்ன சமாச்சாரம்ன்றது தெரியாது. ஆனா மொத்தமா ஒரு காம்பீரியம் சேவை சாய்க்கிறார், மொத்தமா தெரியறது. அப்புறம் கிட்ட போய் நம்ம பிற்பாடு பிரத்யங்கமாக சேவிக்கிறோம். இப்படி தூரேந்து சேவிக்கிட்டே நமக்கு ஆகர்ஷிக்கக்கூடியதாக ஒரு நிலை இருந்திருக்கு, அது லாவண்யம் என்று சொல்லப்படுகிறது, சமுதாய சோபை. இது சில பேருக்கு தனிப்பட்ட முறையில கண்ணு நன்னா இருக்கலாம், மூக்கு நன்னா இருக்கலாம், இது எல்லாம் நல்ல சேப்பா இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா ஒட்டு மொத்தமா பார்த்தோம்னாக்க சுமாரா தான் இருக்கா அப்படின்னு சொல்லுவோம். சரி, மீதி இவனிடத்துல பிரத்யங்கத்துல ஒன்னும் விசேஷம் இல்ல, ஆனா மொத்தமா பார்த்தோம்னாக்க அவன் நன்னா இருந்துட்டு இருக்கான், பாக்கிறதுக்கு அழகா இருக்கான் அப்படின்னு சொல்றோம். இது லாவண்யம், இது தன் சௌந்தர்யம்ன்றது பிரத்யங்கத்துக்கு. இந்த தேவபெருமாளுடைய சௌந்தர்யத்தை பத்தி ஆழ்வான் அனுபவிக்கின்றார். சௌந்தர்யாட்சா சரித்து, சௌந்தர்யம் சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற அதுவே ஒரு வெள்ளமா, இது ஒரு ஆறா. அந்த ஆறா உருவகப்படுத்துற, அந்த ஆறு என்ன பண்றது அப்படின்னா, பெருமாளுடைய திருமுடியிலேருந்து ஆரம்பிக்கிறது. ஆரம்பிச்சாக்க ஆறுகள்லாம் மலை முகட்டிலிருந்து தான் அது உற்பத்தி ஆகும். அந்த உற்பத்தி ஆறு ஸ்தலம் வந்தவுடனே, சமவெளியில வந்தவுடனே அது அகன்று போகுமா, அந்த சமவெளி மாதிரியாக இருந்திருக்கிறது பெருமாளுடைய திருமார்பு. அந்த திருமார்பு சொல்லுகின்ற, சௌந்தர்யாட்சா சரிதுரதி விஸ்தீரிய மத்தியாவருத்தான், அந்த சமவெளியில பாயிச்சு நன்ன அகந்து நன்ன பிரமாதமா பாயிருது. அது போன பிற்பாடு என்ன ஆகும் அப்படின்னா, நடுவுல மலைகள் எதனா வந்துருத்துனாக்க மீண்டும் குறுகி போயிடும். அது மாதிரி வரைச்சு அந்த உதரங்கள்லாம் தாண்டி வரைச்சு மலைகள் மாதிரி இருந்துருக்குன்னு அந்த எம்பெருமானுடைய ஜங்கம் இது இதெல்லாம் அந்த இடைப்பகுதி ஆகையால என்ன எடுத்து மத்தியா வருதா அந்த ரெண்டு மலைக்கு நடுவுல அது புகச்சு குறுகி போயிடுத்து. அது சின்னதா போறது. அந்த பெருசா அகலமா வர சமுத்திரம் இந்த மலையினால தடப்பட்டு இப்படி குறுகி போயிடுத்துனாக்க அந்த ஜலம் ரிவர்ஸ்ல வந்து திருப்பிண்டு வந்து அங்க ஒரு சுழலை ஏற்படுத்துமா. அந்த சுழல் மாதிரியாக விஷம கதிஜ ஆவர்த்த கர்த்தாபநாபிஹி அந்த சுழல் தான் பெருமாளுடைய திருநாபியம். அப்படி கர்த்தாபநாபிஹி சௌந்தர்யாக்க பிராப்த பிரதிபம் மறுபடியும் சின்ன கனமானதாக ஆயிடுத்து. மறுபடியும் அந்த மலையை தாண்டி அனண்ட வந்துருத்தோம்னாக்கா அது அப்படியே மறுபடியும் பெருசா போறதான். அது அகன்று போறது. அதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா அது கிளைகளாக பிரிஞ்சுடும். அந்த மாதிரிதான் ஆயிடுறதாம். ஜெகனம் பிராபிய விஸ்திருதான் அது மறுபடியும் அகன்று மறுபடியும் பவதா பாத தேசாபதேசாத்து ஸ்ரோதோ பேதம் பஜதி அந்த அந்த திருவடிகள் அந்த திருக்கால்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற ரெண்டாக அது பிரியறது ஒரே இதுவே. இப்ப கங்கையே வந்த விற்பாடு கடைசியில பார்த்தோம்னாக்கா போச்சே ரெண்டா பிரியறதோ இல்லையோ அந்த மாதிரி ரெண்டா பிரியறதுதான். இந்த மாதிரியாக சௌந்தர்யமாகிற ஒரு அழகு வெள்ளம் என்று மங்களாசாசனம் சென்று செய்கின்றார் கூரத்தாழ்வான் தேவப்பெருமானுடைய சௌந்தர்யத்தை எம்பெருமானுடைய லாவண்யத்தை இங்கு அமிர்த கடலாக அனுபவிக்கின்றார் ஆளவந்தார். அச்சிந்திய திவ்யாத்புத நித்ய யௌவன ஸ்வபாவ லாவண்யமய அமிர்தோததிம் லாவண்யம். அந்த லாவண்யத்துக்கு எத்தனைதான் சமுதாய சோபைதான் லாவண்யம் அப்படின்னு பூயிஷ்டம் தேஜேவாத்மிஹி பௌளாபி மிருது கிருதம் சக்ஷுரானந்த ஜனனம் லாவண்யமிதி கச்சதே சக்ஷுரானந்த ஜனனம். அதை பார்த்த உடனே கண்ணுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணுவதாக எது இருந்திருக்கோ அதுதான் லாவண்யம் என்று சொல்லப்படுகிறது என்று சொல்லுகின்றார். அதுக்கு ஒரு லட்சணம் சொல்லுகின்றார். அது இது என்னது இதுதான் சந்தோஷத்தை உண்டு பண்றதுன்னு பிரத்யேகமா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதை சமுதாயமாக பார்த்த உடனேயே நமக்கு மனசுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்திருக்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கு. அது லாவண்யம் என்று சொல்லப்படுகிறது. நிரதிசய போக்ய மகத்தராகாரத்துவம் அதாவது இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்லக்கூடியதாக இருந்தும் இல்லாமல் பெரிய ஒரு பெரிய ஒரு ஆகாரத்தை உடைத்ததாக இருப்பதை தெரியப்படுத்துவதற்குதான் இங்கு அமிர்தோததி என்று சொல்லப்படுகிறார். அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை இதுகாரம் சொன்னார் ஆச்சரியமாக எழுந்திருக்கார் என்பதை அது மாத்திரமல்ல அவருக்கே ஏற்பட்ட ஒரு தனி குணம். ஸ்ரீயஹாஸ்ரீயம் திருவுக்கும் திருவாகிய செல்வா என்று ஆழ்வார் மங்களாசாசனம். திருவுக்கும் திருவாகிய செல்வன் யார் சாட்சாத் எம்பெருமான் இவர் தான் பெருமாள் தான். அவ ஸ்ரீயஹாஸ்ரீயம் ஏற்கனவே இதை சொல்லியிருக்காரு இதே வார்த்தைய கஸ்ரீஸ்ரீயா பரமசத்வசமாஸ்ரயா கஹ கப்புண்டரீக நயனா புருஷோத்தமஹா கஸ்ரீஸ்ரீயா திருவுக்கும் திருவாகியவன் யார் என்று கேட்ட யார் சாட்சாத் பரபிரம்மமாக இருந்திருக்கிற ஸ்ரீமன் நாராயணன் தான் என்பதை தெரியப்படுத்துவதற்காக அங்கு சொன்னார். அவர் பரதத்துவ நிர்ணயத்துக்காக யாரெல்லாம் மீதி எல்லாரும் திருவில்லா தேவர்கள் பெருமாள் ஒத்தர்தான் திருவுடன் இருக்கக்கூடிய திருவுக்கும் திருவாக விளங்கும் தேவன்வர். ஆகையால மீதி பேரெல்லாம் கழிச்சுட்டு பரதத்துவம் யாருன்னு பிரதிஷ்ட பண்ணச்சு தீர்மானம் பண்ணச்சு திருவுக்கும் திருவாக இருந்திருக்கிறது பரதத்துவத்தினுடைய நிலை என்பதை காண்பிக்கின்றார் அந்த இடத்திலே. இந்த இடத்திலே நமது கைங்கரியம் இருந்திருக்கு. நாம எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்யும் பொழுது எப்பேற்பட்ட எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும் என்றால் பிராட்டியோடு எழுந்தருள் இருந்திருக்கிற எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும். இது துவயத்தினுடைய அர்த்தத்தை சொல்லுகின்ற ஒரு விஷயம். ஆகையால இந்த கிரந்தமே துவயத்தினுடைய விவரண ரூபமாக இருக்கின்றது என்பதை ஆரம்பத்திலேயே நாம் சொன்னோம். அந்த துவயார்த்தத்திலே ஸ்ரீமதே நாராயணாயன் மகா என்று சொல்லும் பொழுது அந்த கைங்கரியத்துக்கு பிரதிசம்பந்தியாக எழுந்தருளியிருக்கின்ற எம்பெருமானுடைய நிலைப்பாட்டை நமக்கு காண்பிக்கின்றது. எப்பேற்பட்ட எம்பெருமான் கைங்கரியத்துக்கு பிரதிசம்பந்தியாக இருப்பவர்கள் பெருமாளும் பிராட்டியுமாக சேர்ந்த ஒரு மிதுனமே என்பதை இங்கு தெரிவிப்பதற்காக ஸ்ரீயா ஸ்ரீயாம் திருவுக்கும் திரு என்று சொல்லுகின்றார். ஸ்ரீயஸ்ரீயம் பக்தஜனைக ஜீவிதம் பக்தஜனைக ஜீவிதம். அவர் திருவுக்கும் திருவாக இருக்கிறது மாத்திரமில்ல, அவர் எப்பேற்பட்டவர், பக்தஜனங்களுக்கெல்லாம் ஏக ஜீவிதம், அவர் ஒருவரே ஜீவிதமாக இருந்திருக்கார், அவர் ஒருவரே புகழாக இருந்திருக்கார். அவர் என்ன அப்படின்னு உண்ணும் சோறும் பருகு நீரும் தின்னும் வெற்றிலையும் கண்ணன் நாமும் எல்லாம் கண்ணன். இது ஆழ்வார் நம்மாழ்வாருடைய மங்களாசாசனம். பெருமாளை பற்றி சொல்லச்சே, உண்ணும் சோறும் பருகும் நீரும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன். அவளுக்கு போக்கியமாகவும் போகோபகரணமாகவும், அதாவது தாரக போஷணம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய போக்யம் என்று சொல்லக்கூடிய எல்லா விதமாகவும் எம்பெருமான் தான் எழுந்தருளி இருந்திருக்கார். அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை என்பதை தெரியப்படுத்துவதற்காக பக்தஜனைக ஜீவிதம் பக்தஜனைகம் ஜீவிதம் என்பதாக சொல்லுகின்றார். இவெல்லாம் எப்படி பக்தஜனங்களுக்கு முக்கியமாக உயிரை போன்றவராக இருக்கிறார். மச்சித்தாக மத்கத பிராணாக போதயந்த பரஸ்பரம் கதையந்தபம் நித்யம் துஷ்யந்தி ச ரபந்தி ச மச்சித்தாக மத்கத பிராணாக. பெருமாளிடத்திலேயே இவர்கள் மனசை வைத்தவர்கள், அப்பேற்பட்டவர்கள் இவர்கள். மத்கத பிராணாக இங்கு அஸ்மசத்தினால சொல்றது, பெருமாளை சொல்ற மத்கத பிராணாக எம்பெருமானிடத்திலே வைக்கப்பட்ட பிராணனை உடையவர்கள். ஒரு நாள் பெருமாளை சேவிக்கல என்னக்க, அன்னைய நாள் வீணா போயிடுச்சு, இன்னைக்கு ஏகாதசி உபாசம் மாதிரி இருந்ததாக அவர்கள் நினைச்சுக்கிறாளாம். இப்படி இவெல்லாம் எப்பேற்பட்டவர் அப்படின்னா, பக்தஜனைக ஜீவிதம் பக்தஜனங்களுக்கு ஏக ஜீவிதமாக ஒரு ஜீவனமாக அவர்தான் ஜீவனமாக இருந்திருக்க என்று ஒரு அர்த்தம். இன்னொன்னு இதுக்கு இப்படி வேற மாதிரியா அர்த்தம் பண்ணலாமா, பக்தஜனைக ஜீவிதம் அப்படின்னா பக்தஜனாக ஏவ ஏக ஜீவிதம் எச்சசஹா தத்வக்த பகுரீகி சமாசம். அதில் தத்புருஷ சமாசத்துல அர்த்தம் சொன்னோம், பகுரீகி சமாசத்துல அர்த்தம் சொல்றோம். பக்தஜனங்களாக இருந்திருக்கிற பக்தஜனங்கள் தான் இவருக்கு ஜீவனமாக இருந்திருக்கான். அதாவது பக்தர்களை ஒரு க்ஷணம் கூட பிரியாத எம்பெருமான நிலை இதனால சொல்லப்பட்டதாக ஆகிறது. இது அவளுக்காக இவர் என்னவானா பண்றவராக இருந்திருக்காரா, அவளுக்கு அனுகிரகம் பண்றதுதான் இவருடைய சொரூபமாக இருந்திருக்கான். இதை சொல்லுகின்ற மம பிராணா ஹி பாண்டவாஹ. துரியோதனனுடைய சபை, இந்த சபையில பாண்டவர்களுக்காக தூது போறதுக்காக கண்ணன் போயிருக்க, அப்ப கண்ணன் போகச்சு முதல் நாளே போயிட்டு பின்ன அந்த கணத்துல போய் ஏரோப்ளேன்லயே போய் இறங்க முடியும். ஏன்னா அவர் தன்னை மனுஷனாக தானே இங்க பிரகடனம் பண்ணிட்டு இருக்க. இங்க தர்மபுத்திரர் என்ன சொல்லி அனுப்பிச்சாரோ, அஞ்சு இடமாவது, அஞ்சு ஊராவது, அஞ்சு தேசமாவது, கடைசி பட்சம் அஞ்சு வீடாவது கொடுக்க சொல்லுப்பா, நான் பாட்டுக்கு இருந்துட்டு இருக்கேன், எனக்கு வேற ஒன்னும் வேணான்னு இந்த சமாச்சாரத்தை போய் சொல்லுன்னு சொல்லி தர்மபுத்திரர் சொல்ற. இந்த தர்மபுத்திர சொல்லச்சு அதை கேட்டு அதை சொல்றதுக்காக தூதுவனாக கண்ணன் அங்கு எழுந்திருக்கிறார். எழுந்திருளும் பொழுது சரி இங்க வந்த என்ன கண்ணன் வந்தார்னா யாராத்துல சாப்பிடுவேர் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்க. துரியோதனத்துல அந்த அரண்மனையிலேயே சாப்பிடுவேரா, இல்ல பீஷ்மராத்துல சாப்பிடுவேரா, துரோணாச்சாரியராத்துல சாப்பிடுவேரா, கிருபாச்சாரியராத்துல சாப்பிடுவேரா, எங்க சாப்பிடுவேர் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கான். அப்படி யோசனை பண்ணிட்டு இருக்கு, எல்லா இடத்தையும் விட்டுட்டு விதுரராத்துல போய் சாப்பிட்டு வர்றான். அது விதுரன்ற அவர் வந்து கொஞ்சம் தாழ்ந்த ஜாத்தியில பிறந்தவர், ஆகையால அத பத்தி அவர் கவலைப்படலையா, அங்க போய் சாப்பிட்டு வந்துறான். அங்க சாட்ட உடனே அவர் சொல்ற, அங்கிருந்து துரியோதனன் கேக்குறான் கண்ணனை பார்த்து, ஏண்டா நான் இருந்துட்டு இருக்கேன், இவெல்லாம் துரோணர் பாண்டியன் பீஷ்மர் இவெல்லாம் இருந்துட்டு இருக்கேன், இவாளெல்லாம் விட்டுட்டு ஒரு விதுரனுடைய அன்னத்தை போய் விஷ்ணுபோஜனத்தை போய் சாப்பிட்டு வரையே, இது உனக்கே நன்னா இருக்கா, இது சாப்பிடலாமா அப்படின்னு அவர் கேக்குறார். அதுக்கு துரியோதனன் கேக்குறான், அதுக்கு பதில் சொல்றார் பெருமாள், திஷதன்னன் நபோக்தவ்யம் திஷம் தன்னைவ போஜயேதி பாண்டவான் திஷதே ராஜன்னே மம பிராணாஹி பாண்டவான் திஷதன்னன் நபோக்தவ்யம். நம்மள யார் யாரெல்லாம் வெறுக்கிறார்களோ, எதிரிகளாக நமக்கு யார் இருக்கின்றார்களோ, அவர்களுடைய அன்னத்தை நாம சாப்பிடக்கூடாது. என்ன ஆயிடுமோ, அவன் என்ன விஷம் வச்சிருவானோ என்னமோ, ஆகையால அவளுடைய விஷத்த அந்த அன்னத்தை நாம சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி துஷந்தம் நைவ போஜயத்து அப்படின்னா, நம்மள யார் வெறுப்பவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களை கூட்டும் நாம சாதம் போடக்கூடாது. ஏன்னா நாம நல்ல கிரமமான சாதாரணமான சாதத்தை போட்டா கூட ஏதோ விஷத்தை போட்டுட்டா சாவடிச்சுட்டா அப்படின்னு எதனா சொல்லிடுவா, ஆகையால அவர்களுக்கும் சாதம் போடக்கூடாதுன்னு சொல்லிருக்கு. ஆகையில திருஷதன்ன போக்தவியும் திருஷந்தன் நைவ போஜயத்துன்னு சொல்லிருக்கு, உனக்கு எப்படிப்பா நான் ஆகையில நான் சாப்பிடல அப்படின்னு. அதுக்கு கேக்குறா, உனக்கு யார் துவேஷம், கண்ணா உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, உனக்கு நான் ஒன்னும் உன்னை துவேஷிக்கலையே அப்படின்னு நினைக்கிறதா அவன் கேக்குறதா எடுத்துட்டு அதுக்கு சொல்ற, பாண்டவான் துஷதே ராஜன் மம பிராணாஹி பாண்டவாஹ. நீ என்ன பண்ற, பாண்டவர்களை வெறுக்கிற, அந்த பாண்டவர்களை வெறுக்கிறதுனால நீ ஆகையில நீ பாண்டவர்களுக்கு எதிரியாக இருக்க. பாண்டவர்கள் யாரு அப்படின்னா, மம பிராணாஹி பாண்டவாஹ, பாண்டவர்கள் வேற யாரும் இல்ல, என்னுடைய பிராணம் தான் பாண்டவர்கள், நான் அவர்களுடைய உடலாக இருக்கின்றேன், எனக்கு உயிராக இருந்திருக்கிறவர்கள் பாண்டவர்கள் என்று கண்ணன் சொல்லுகின்றார். அதுதான் பக்த ஜனைக ஜீவிதம் சமர்த்தம் ஆபத்சகம் அர்த்திகல்பகம் சமர்த்தம். இந்த லோகத்துல ஜெகத் சிருஷ்டி ஸ்திதி பிரளயத்துக்கெல்லாம் செய்யக்கூடியதுக்கு சாமர்த்தியம் உடையவராக எழுந்திரல் இருந்திருக்க. ஒன்னு, தனக்கு சமமான போகத்தை கொடுப்பவராக எழுதியிருந்திருக்க. இப்படி எம்பெருமான் தமக்கு தன்னை அண்டியவர்களுக்கு தமக்கு சமமான போகத்தை கொடுக்கும் பொழுது அதற்கு தடங்கலாக இருந்திருக்கிற விரோதிகளை நிரசனம் பண்ணுவதற்காகவும் அதற்கும் சமர்த்தமாக இருந்திருக்க, பிரதிபந்தகங்களை போக்கடிக்கக்கூடியவராகவும் இருந்திருக்க. ஆகையாலதான் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாம் யுகே யுகே என்று கீதையிலே கண்ணன் சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட பெருமான் அவர் சமர்த்தம். ஆபத்சகம், ஆசிரியர்களுக்கு ஆபத்காலத்திலே அனுகிரகம் உருபவராக இருந்திருக்க. அவ ஒரு சமயத்துல ஒரு நாள் என்னை காணனி வாராயோ அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை கூட சொல்ல முடியாத நிலையில இருக்கச்சே கூட, அந்த நிலையிலையும் பெருமாள் அவருக்கு உபகாரம் பண்ணுபவராக அனுகிரகம் செய்பவராக இருந்திருக்கவர் அவர். ஆகையால அர்த்தி கல்பகம், யார் எல்லாம் எதெல்லாம் விரும்புறாலும் விரும்புறதை கொடுப்பவராக, ஆசிரியர்களுக்கு அவர்கள் விரும்புவதை அபேட்சிப்பதை கொடுப்பவராக எழுந்தருள் இருந்திருக்கிறான் அவர். கல்பகம்ன்றது கல்பவருஷம், அது கல்பவருஷமாக இருந்திருக்க. அர்த்தித்தார்த்த பரிதான தீட்சிதம் சர்வபூத சுகிருதம் தயாநிதி தேவராஜமதிராஜமாசிரயே ஸ்ரீநிதி நிதிமபாரமர்த்தினாம் அர்த்தித்தார்த்த பரிதான தீட்சிதம். இங்க தேவபெருமாள் திருமலையில எழுந்தருள் இருந்திருக்க, அவர் ஒரு பெரிய சங்கல்பத்தோடு இருந்திருக்கிறார். அர்த்தித்தார்த்த பரிதான தீட்சிதம், தர்மமாக யார் யாரெல்லாம் என்னென்ன பிரார்த்திக்கின்றார்களோ அவ எல்லாவற்றையும் அவருக்கு கொடுக்கறதுன்ற ஒரே ஒரு சங்கல்பத்தோட கூட வரதன்னு பெயரை வச்சுட்டு இந்த அத்திகிரி மலை மேல எழுந்தொழி இருந்திருக்கார். என்ற பாரிஜாத விடபான பீதோ யா புஷ்பசம் பதுதியாதே கரிநாதம். அது பெருமாளுக்கு நான்கு திருத்தோள்கள் இருக்கின்றன, அந்த நான்கு திருத்தோள்களும் என்ன பண்றது அப்படின்னு கேட்டேன். அந்த தோள்கள்லாம் தர்மார்த்த காம மோட்சம்னு சொல்லக்கூடிய நான்கு விதமான புருஷார்த்தங்களையும் வாரி வாரி வழங்குகின்றன. எல்லாத்தையும் நாலு மூணுனாலும் நாலும் கொடுக்கறேன், இல்ல நீ எது கேட்கறியோ அதை நான் கொடுக்கறேன். தர்மம் ஓணும்னா தர்மம், அர்த்தம் ஓணும்னா அர்த்தம் ஓணும், காமம் ஓணும்னா காமம் கொடுக்கறேன், மோட்சம் ஓணும்னா மோட்சம் கொடுக்கறேன்னு சொல்லி எல்லா விதமான புருஷார்த்தங்களையும் நமக்கு அள்ளி கொடுப்பதாக இருந்திருக்கு என்பதாக சொல்லுகின்றார். அர்த்தி கல்பகம் பலமத உபபத்தேகே என்று பிரம்மசூத்திரத்திலே சொல்லப்பட்டுள்ளது. எல்லா பலங்களும் பலத்தை கொடுக்கிறவர்ன்றவர் யாருன்னா, நம்மளுடைய புண்ணிய பாப்பங்கள் பலத்தை கொடுக்கறதுன்னு நினைச்சுக்க வேணாம். புண்ணிய பாப்பங்கள்னால அவருக்கு புண்ணியத்தினால பெருமாளுக்கு பிரீத்தி ஏற்படுறது, அந்த பிரீத்தியினால நமக்கு பலனை கொடுக்கிறார். பாப்பம் என்னாகும், நம்ம வெம்பெருமானுடைய சீற்றத்துக்கு காரணமாகுவதற்கு அதுக்கு காரணமாக இருந்திருக்கிறது பாப்பம். அப்ப பாப்பங்களை சேர்ந்தமானாக்க அதுக்கு உண்டான தண்டனையை நாம கோபத்துக்கு உட்பட்ட ஆளாக ஆகி நாம அதை அனுபவிக்கின்றோம், தண்டனையை அனுபவிக்கின்றோம். ஆகையால இந்த செயல், நாம் செய்கின்ற செயல்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு பிரீத்தியோ கோபத்தையோ உண்டு பண்ணக்கூடியதாக இருந்திருக்கு. இதுக்கு அப்புறமா தான் ஆனா பலத்தை கொடுக்கறது யாருன்னா சாட்சாத்தா எம்பெருமான் தான் என்பதை ஸ்ரீபாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்யத்திலே நிர்தாரணம் செய்திருக்கின்றார். அந்த விஷயத்தை தான் இங்கு சொல்லுகின்ற அர்த்தி கல்பகம். அர்த்தி கல்பகம், அர்த்திக்கு அர்த்தியாக இருந்திருக்கவர்களுக்கு கல்பக உருட்டம் மாதிரி இருந்திருக்க ஒண்ணு. அதை காட்டில இன்னொரு விதமா இதுக்கே ஒரு அர்த்தம் பண்றாராம். அர்த்திகள் தான் இருந்திருக்காள், அவள்லாம் அர்த்தினாக கல்பயத்தி தெரிசா. இவ என்ன பண்றா அப்படின்னு கேட்டா, உதாரா சர்வகே வைத்தே என்று சொல்லப்படுகிறது. ஒத்த பெருசா நம்ம குடுக்கறேன் குடுக்கறேன்னு சொல்லி தானம் வாங்க குடுக்கறேன்னு சொல்லி காத்துட்டு இருக்கா. வாங்கிக்கிறதுக்கு யாருமே இல்லாத ஒரு ஊர்ல இவெல்லாம் என்ன பண்ணுவா, இவ தானம் குடுக்கறவா இருந்து என்ன பிரயோஜனம், இவளுடைய ஔதாரியம் ஔதாரியத்தினுடைய வெளிப்பாடே இல்லாத போயிடுமே. ஆகையால இவர் என்ன நினைக்கிறாராம், வாங்கிக்கிறவாள்லாம் தான் கல்பவருஷம் மாதிரி இருக்கிறதா இவர் நினைக்கிறாராம். அவள் விஷயத்துல அவ்வளவு பிரீத்தியாக இருந்துருக்காரா, ஆகையால அவர்களை சொல்லும் பொழுது உதாரா சர்வையை வைத்து உதாராக என்று சொல்ல, குடுக்கிறவர் இவர் உதாரர் இல்லையா, வாங்கிக்கிறவாதான் உதாரா. ஏன்னா அந்த பெருமாளுடைய ஔதாரியத்தை வெளிப்படுத்துபவர்களாக இருந்திருக்கிறதுனால அவள்லாம் சொல்லச்சே உதாராள் என்று சொல்றார். ஆகையால எல்லா விதத்திலும் பெருமாள் ஆச்சரியமான திவ்யமங்கள விக்கிரகத்தையும் அத்தமான திவ்யமங்கள விக்கிரகத்தை உடையவராக இருந்துள்ளிருக்கார். நிச்சயமாக இருந்திருக்கிற யௌவனம் இவைகளையே சுவாவமாக இயல்பாக உடையவர். அவரோட ராவண்யம் ஒரு சமுதாய சோபை. இப்படி இவைக்கெல்லாம் அமிர்தோததியாக அமிர்த சாகரமாக திகழ்கின்ற எம்பெருமான் திருவுக்கும் திருவாக திகழ்கின்ற பக்தஜனைக ஜீவிதம் பக்தர்களுக்கெல்லாம் அவருடைய ஜீவக்காயாக அவர்களுக்கு பிராணனாக அவர் எழுந்துள்ளி இருந்திருக்கார். பக்தர்களிடத்திலே வைக்கப்பட்ட பிராணனாக பெருமாள் எழுந்துள்ளி இருந்திருக்கார். அது மாத்திரமில்ல, ஜெகசிருஷ்டியாதையும் நமக்கு எல்லா விதமானத்தையும் மோட்சம் உள்பட எல்லா பலத்தையும் கொடுப்பதற்கு உண்டான சாமர்த்தியத்தை உடையவராக ஆபத்சகம் ஆபத் காலத்திலே அனுகிரகம் புரிவராகவும் அர்த்தி கல்பகமாக சதுர்வித புருஷார்த்தங்களையும் நமக்கு கொடுப்பவராகவும் எழுந்துள்ள இருக்கின்ற அந்த எம்பெருமானை எப்போது சேவிக்க போறேன்றத பின்னாடி சொல்ல போற. அடுத்த ஸ்லோகத்தோல முடியறது 12 ஸ்லோகம் 13 ஸ்லோகமா சொல்லியிருக்கிறது. பேர்பட்ட எம்பெருமானுடைய அனுகிரகமும் ஆச்சாரியாளுடைய அனுகிரகமும் நம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று அந்த தேவப்பெருமாள் திருவடி வாரத்திலும் ஆச்சாரிய சார்வபௌமனுடைய திருவடி வாரத்திலும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.